kita kemudian berada melalui hukum kita. Ini kita rancang kerana ini kita ramai dalam sini rakyat. Ini sanggih kita putar geruhi dah, bisa kita pun. Ini kita huling kita ramai dalam sini rakyat. Rancang apa lagi punya? Pada hari ini kami hadir, kami dolar. Kapude Ramana Dena Burai Vaya Mi Neva Sita Gali Mithale Kamai Neki Nirmane Nen E Siyupada Kavi Dolaha Pi Hayaka Dita Pada Sanskar Nekar Ganda Kapude Dekko Samar Kama Mangita Ne Ota Vishita Sangeeta Ati Bihigiri Pili Bada Pili Dakshita Ape Nana Onda Muda Neki Ne Vajana Kala Ramana Dena Padar Ne बहु दौर कलावी टाइप करने के लिए इंसान ने गीते अर्थ की बताई है दौर कलावी रामायण शरीर में मिहिंता ने इधर है जब महाकाल के हाथी का मर्दान खाले के नाम में उपाय दौर कलावी के लिए दौर रेवाई खाला रेवाई पादरी राय के लिए राउतने भोषण ने भोषण प्रदेश एकारे दौर कलावी के महारेणी भीती बुलेने इंसान ऐसा कि निश्चित प्रदान आदर मांगे उन्हें ये गोईदान करने Obatannya ni yang kau ikhlas kerana bodoh, ini nak kau tu pahat kaya kau dah kerana bodoh, ini yang disar oleh tu. Itu pasti itu orang dah lama bilang, ini nak dia mau. Kadang-kadang kita orang kadang kadang ni aduk tu. Parahnya ini kerana dalam tu kerana ni, kita bawa oleh dia. Namun parahnya ini kau tak baru beri suami dia orang lain tu. Ini tadi dia bila parahnya ini kita kerana kadang ini cinta dia. Orang ramai buta ini, na. Parahnya ni orang tak gila lagi. Kerana ni dia orang tak gila lagi, ni akal dia, dia akal dasar lagi. Ini lagi orang mampu dengan ni. Turun ini hangga lagi nama, ubat kemuna lagi. Daripada turun ini hangga ni, amma dasar tu boleh ni nama. Ayat ini nama, daripada nyata lagi. Ini tak ni ni, dasar parah ni kalau yang ini bodoh ni orang ni, ini dia orang ini mami. Parah ni turun. Hiti dia orang hiti awak awak. Orang hiti mata kita baca arti orang. Mungkin nyamuk yang arti orang ada. Yang kita arti arti orang ada. Hendi kita tiru mak kita. Tiru mak kita. Orang kata orang kita baca ada. Entah orang ni pelak tak tinggal di mana muka. Pelak tak tinggal di mana tiada ni. Tahu tak tinggal di mana tiada ni. Tahu tak tinggal di mana tiada ni. Tahap ketiga kita netul hamil amai kita awal sekolah ni kita harap cawat pelajar ini, samaj harap cawat ini, artik harap cawat ini. Amma ni kemarin sih lu harap cawat itu bab kini pelajar ini, pula ni sekolah itu bahaya pelajar ini. Ekta tu berpelak ketiga ni kita tiang ni tahap ketiga ni kita kita tamai. Ikan tamai ni kita jangan ni. Ni kita tahu tiru mak dia. Ni kita kira tak, amma bahaya tu rugi dia orang dia lagi. एक यान होगा। मैं अम्मा ने तीनों औरंगन कहा था मैं तीनों ने पास से देवी विवाह है क्या नाम पनाह पर। तब उस ऐ ऐ मकरान में ने एक स्तावे में ना स्मोकर अधिक पीयर रहे हुए में इन्हों एक तमाम एक देवी यान दे रहे। इतने उन्हें वैसे क्या होगा? वैसे क्या ने सरकार के दुपट्टों निम्ता नहीं के मा� तब किसी मामले में एक समाज की नदी पर कम दुपट्टा कम दरोवर जैसे सरस्वती हैं ऐसे दुपट्टा कम ने उनके असर के बिना दरोवर में बच्चे मारे गए एक नाम एक इधर ज्ञान का फिर ट्रैक देंगे मैं किधर पासों में कितना सवार समारे देश पार करना प्रारंभ किया ठीक है उपदान और अंकार मिनिस्ट्री की जीवित व इधर संस्या हाथरी हाथरी सम्मत वेला हाथरी हाथी की ब्यावर लेंगे ना इधर साध्या प्रमाण यह न तमाई इधर संस्या पनास हाई की ब्यावर लेंगे ना सभाषा साध्या प्रमाण मैं देखें कौन आदो बढ़ता है लेंगे अभी किरण समाज सचरा तावा क्या निकलता है समाज लोग बेरे साथ में पार्वे के एक नवर मम्मी के इधर से एक रंग Dewanya itu perlu bawa bahasa lain, sehingga jasa dewanya kita nak dapat. Ini kita tidak perlu berasa perlu samaaja pura, ayat gambar ini nama ini tahun ke நகரோட தேர்ந்து அத்தனை பண்ணாக்கான அத்தியாபனேஸ்வராக கட்டிடத்தார் இதன் இடப்பட்டு மேலும் நம்மளுக்கு சம்பத் நகரில் ஆகிறேனும் உணவு நம்மளுக்கு சம்பத் கம்பரத்தின் சம்பத் கிடைக்க நில முதலே கம்பர் சாலினே அந்த நிறுவனத்துக்காக தேவியார் பிரபல்யமான சாலிதீரோ நம்ம தேக்காலட்சர் வரும் ஏசா கமைக்கு சம்பத் சிவாக்கியாக நில முதலே சாலினே உணவு கவலைக்கு சம்பத் சாம் காமன் திவ்யாலே அவங்ககம் அன்னோடு சகயோகே அன்னோடு கௌரவே கொண்டு நிற்கிற மனசுதங்கே சம்பத் மேம் அரகம் நகரத்தினால முப்பது வெள்ளிக்கிற வர மகம் சேகர் கவியாவோம் சிதாதியன் என்னட்ட மாட்ட உத்தியம தமையிலா பார்த்தியாக உன்னே கவின் உருமோ வஸ்து பொதியாக்கான கார்த்தியாக பே பாட்டர் வட்டியிலாய் சிதாதியாவே ஏ எனப்பட்ட கின ஆதிய வீர டெஹதம் கலா மிசக் மினிதி அழுத்தின் உபயோக விஷயம் ஜாக்கி உன்ன கினாபதி அவர் நகரத்தை நிர்மாணம் வீணாங்க நகரின் அம்மாவே ஆதரவை சூழ் நவத்துவாரை கொடுத்த படங்கள் குளங்கள் குழம்பு அகாச கழுக்கிற மூன்று குழந்தை அடவுகளை கொண்டு ஒற்று விமதா தோல்கிறேன் என்று தீர்மையின் குழம்பு அகசங்கள் அப்படின்னு அறியாமல் காலமைத்தி பார்க்கிறேன் குழம்பு கோயிலாக நிலத்தால மட்டாசி உபதானி சிறுவனியோ தருவன் பட்டாச்சாரம் தருவன் அபிநேதா දනසේහම් ප්‍රවීම සදම් රත්නාවලී පටාචාරාව හන්දෑ වස්ත්‍රය එහෙමමයි පටාචාරන්නේ සිටින කියන්නේ. ඇයි බොහෝ දින්නේ ජෙතන ජවල විටත් දිමුහවාලා නැබව සිටින අතරගාතගෙන මේ අම්ම දරුවටික බඩයක්ත කරග තුන්න ප්‍රාත්්‍රී මුරුදු වහින වැැස මෝර දෙනවා. දරුවල් මුොත්තමාර කර ඇ ඒවකට තෙමිලකට සුදු මැලිය. බලන්න ඒ අම්මයි නුවර කලාගේ පායනකුරු හිටිවියල හිට පම්මයි. එක පරම්පරාවක අම්ම එක තමයි අපේ සම්ප්‍රදාය කපුගේ තමගේ නිර්මාණ ශක්තිය සොයාගෙනදී ඒකාත්මිකලේ සම්ප්‍රදායයි.